நினைவு போகிறாய், கானல் நீரோடு சேர்கிறாய், கொடுத்ததாய் சொன்ன இதயத்தை திருப்பி நான் வாங்க மாட்டேன். உயிரிலே எனது உயிரிலே ஒரு துளி தீயை உதறினாய், உணர்விலே எனது உணர்விலே அணுவென உடைந்து சிதறினாய். அருகினில் உள்ள தூரமே, அலைகடல் தீண்டும் வானமே, நேசிக்க நெஞ்சும் ரெண்டு போதாதா போதாதா நீ சொல்லு, நேசமும் ரெண்டாம் முறை வாராதா கூடாதா நீ சொல்லு. எனது உயிரிலே ஒரு துளி தீயை உதறினாய், உணர்விலே எனது உணர்விலே அணுவென உடைந்து சிதறினாய். வரும் திசை பார்த்து இருப்பே, நாட்கள் போனாலும் கொடுத்ததாய் சொன்ன இதயத்தை திருப்பி நான் வாங்க மாட்டேன்.